எதிரே எதிரே பூச்சி அந்தகு வெகுரே ஹோச்சாரது வெறு சின்னு வெறுக்கே சார கே சரவாச்சி அந்தகுச்சே ஹோம் சாது சரோ nana ஹோம் சாது சரோ சின்னு